இது இந்த புது பாடல். பாடலும், ஆமாம், இது இன்றைக்கு புது பாடல். இந்த பாடலும் சுமந்திரருடைய கூற்றாகத்தான் அமைந்திருக்கிறது. குகனை பற்றி பரதனுக்கு எடுத்துரைக்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. கல்காணும் திண்பையினா கரைகாணா காதலான் அல்கானின் கண்டனைய அழகமைந்த மேனியா மல்காணும் திருநெடுந்தோள் மழைகாணும் மணிநிறத்தோய் நின்காணும் உள்ளத்தான் நெறியெதிர் நின்றனன் என்றான். பரதனை விழித்து சுமந்திரர் சொல்லுகிறார். இதில் பரதனை விழிக்கும் வாசகம் மூன்றாவது அடியில் அமைந்திருக்கிறது. மல்காணும் திருநெடுந்தோள் மழைகாணும் மணிநிறத்தோய் பரதனுடைய தோளாற்றலை சிறப்பித்துச் சொல்லி பரதனை விழித்து பேசுகிறார் சுமந்திரர். மல்காணும் திருநெடுந்தோள், நீண்ட நெடுந்தோள், நெடுந்தோள்களை உடையவனாக பரதன் இருக்கிறான். நெடுந்தோள், திருநெடுந்தோள் என்பதற்கு அழகான ஓங்கிய தோள்களை உடையவன் என்று பொருள் சொல்லலாம். திரு என்பதற்கு லக்ஷ்மி என்ற ஒரு பொருள், திருமகள் என்ற ஒரு பொருள் உண்டு. அந்த அடிப்படையில் பொருள் பார்க்கும் போது வெற்றி திருமகள் சேர்ந்து இருக்கக்கூடிய தோள்களை உடையவன், வெற்றி திருமகள் உறையக்கூடிய ஓங்கிய தோள்களை உடையவன் என்று அந்த சொற்றொடருக்கு பொருள் சொல்லலாம். பொதுவாக வீரம் மிகுந்த ஆண்களினுடைய தோள்களில் வீரலட்சுமி இருப்பதாக, வெற்றி லட்சுமி இருப்பதாக இவ்வாறெல்லாம் உருவகித்து சொல்வது இலக்கிய மரபு. அந்த அடிப்படையில் அந்த சொற்றொடருக்கு பொருள் சொல்லலாம். வீரலட்சுமி பொருந்தி இருக்கக்கூடிய நெடுந்தோள்களை உடைய என்று உரை பொருத்தமாக இருக்கும். அதற்கு முன்பு ஒரு அடை வருகிறது அதே தோள்களுக்கு. மல்காணும் தோள், அந்த தோள் என்பதோடு இந்த மல் காணும் என்பது போய் சேரும். மல் என்பது மல்யுத்தம். அன்றைக்கு வீரர்களாக இருப்பவர்கள் பல்வேறு யுத்த வகைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருடைய தோள் ஆற்றலை நிரூபிக்கக்கூடிய ஒன்று மல்யுத்தம். இரண்டு பேர்கள் ஆயுதம் இல்லாமல் கைகளாலேயே கட்டி தழுவி முட்டி மோதி போரிடக்கூடிய ஒரு முறை அது, மற்போர். மகாபாரதத்தில் மற்போர் எல்லாம் அங்கங்கே வரும். இப்போது கூட மல்யுத்த போட்டிகள் எல்லாம் நடக்கின்றன. அந்த காலத்தில் அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரியான போர் பயிற்சிகள் எல்லாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே பரதனை குறித்து சொல்லும்போது அவன் மல்யுத்தத்திலும் பயிற்சி மிக பெற்று ஆற்றல் வாய்ந்தவனாக இருந்தான் என்பதை குறிப்பதற்காக தோள் என்பதோடு மல் காணும் தோள் என்று சேர்த்து சொல்லுகிறார். மல் காணும் என்றால் மல்யுத்தத்தை பார்க்கின்ற, மல்யுத்தத்தில் ஈடுபடக்கூடிய. அந்த காணும் என்ற வார்த்தை இங்கு அந்த இடத்துக்கு தகுந்தபடி ஒரு புது பொருள் கொண்டு விடுகிறது. காணும் என்றால் பொதுவாக பார்க்கின்ற என்ற ஒரு பொருள் தரும். மல்யுத்தத்தை பார்க்கின்ற தோள் என்று எடுக்கும்போது அதற்கு நமக்கு ஒரு அந்த இடத்தில் இயல்பாகவே அது வேற ஒரு பொருளில் வருகிறது என்ற செய்தி தெரிந்து விடுகிறது. மல்காணும் தோள் என்பது மல்யுத்தத்தில் தேர்ந்த பயிற்சியுடைய தோள் என்று நமக்கு பொருள் இயல்பாக வேறு பொருள் வந்து விடுகிறது. ஒரு கை பார்க்கிறேன், அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த பார்த்தல் என்பதில் வேறு பொருள் வந்து விடுகிறது. நான் ஒரு கை பார்க்கிறேன் என்றால் அதை செயல்படுத்தி அதில் வெற்றி காணப் போகிறேன் என்ற ஒரு பொருள் வருகிறது அல்லவா. அதே போல மல் காணும் தோள் என்றால் மல்யுத்தத்தில் ஈடுபடக்கூடிய பயிற்சி திறம் வாய்ந்த தோள்கள் என்று அர்த்தம். மல் காணும் திருநெடுந்தோள். அடுத்து அவனுடைய நிறத்தை பற்றி சொல்லுகிறார். மழை காணும் மணி நிறத்தோய். மழை என்றால் மேகம் என்று பொருள். மழை என்பதற்கு நாம் இப்போது மேகம் தரக்கூடிய நீரை குறிக்கும் விதமாகத்தான் பொருள் கொள்கிறோம். ஆனால் இலக்கியங்களில் பல இடங்களில் மழை என்பது மேகத்தையே குறித்து வரும். அது ஆகுபெயராகவும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இயல்பாகவே மழை என்பதற்கு மேகம் என்ற ஒரு பொருள் இருப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மழை காணும் மணி நிறத்தோய், மேகத்தை போன்ற கருநிறத்தை உடையவனே. மணி என்பது இங்கு கருநிறத்தை குறித்து வருகிறது. மணி என்பதற்கும் பல பொருள்கள் வரும். மணி என்றால் அழகு என்ற ஒரு பொருள் வரும். மணி என்றால் ரத்தினம் என்ற ஒரு பொருள் வரும். அது எல்லா ரத்தினங்களும் குறிக்கக்கூடியது மணி என்பது. நவரத்தினங்கள் சொல்லுகிறோம் அல்லவா, அவை அனைத்தையும் குறிக்கக்கூடிய சொல் இந்த மணி என்பது. மழை காணும் மணி நிறத்தோய், மணி என்பதற்கு கருமை நிறம் என்ற ஒரு பொருளும் உண்டு. மணிகண்டன் என்று சிவபெருமானை சொல்லுவார்கள். மணிகண்டன், சிவபெருமானுக்கு மணிகண்டம் என்ற பெயர் ஏன் வந்தது என்றால், அவர் விடத்தை உண்டு அந்த விடத்தின் கருநிறம் பொருந்திய கண்டத்தை உடையவர் என்பதனால் அவருக்கு மணிகண்டன் என்ற பெயர். மழை காணும் மணி நிறத்தோய், மேகத்தை போன்ற, இங்கு காணும் என்பது உவமை உருபாக வந்திருக்கிறது. மல்காணும் என்ற இடத்தில் காணும் என்பது அந்த மல் யுத்தத்தில் தேர்ச்சி பெற்றிருத்தல் என்ற பொருளில் வருகிறது. இங்கு மழை காணும் என்ற இடத்தில் மழையை போன்ற, மேகத்தை போன்ற என்ற பொருள் தந்து நிற்கிறது. மேகத்தை போன்ற கருநிறத்தை உடையவனை, பரதன் ராமனைப் போலவே கருநிறம் வாய்ந்தவன். போகிற போக்கில், கதை போக்கில் அவர்களுடைய நிறம் உருவம் இவற்றையெல்லாம் கம்பர் நமக்கு காட்டி சென்று விடுகிறார், நமது மனதில் பதிய வைத்து விடுகிறார். ராமனையும் பரதனையும் பார்த்தால் அவ்வளவு எளிதில் வேறுபாடு அறிந்துவிட முடியாது. ரெண்டு பேரும் ஒத்த உருவத்தினராக, ஒத்த நிறத்தினராக இருப்பார்கள். அதைப்போல இலக்குவனையும் சத்ருகணனையும் பார்த்தாலும் வேறுபாடு கண்டுவிட முடியாது. ஒத்த உருவத்தினராக, ஒத்த நிறத்தினராக, அவர்கள் வண்ணம் செந்நிறம். இலக்குவனுடைய நிறமும் சத்ருகணனுடைய நிறமும், இவர்கள் இருவருடைய நிறமும் கருநிறம். இப்படியாக அந்த சகோதரர்களுடைய நிறத்தோற்றம் அமைந்திருக்கிறது. மல்காணும் திருநெடுந்தோள், மழை காணும் மணி நிறத்தோய். இது பரதனை விளிக்கின்ற சொற்றொடர். இவ்வாறு விழித்துவிட்டு குகனை குறித்து கூறுகிறார். கல்காணும் திண்மையினான், அந்த குகன் எப்படிப்பட்டவன் என்றால் கல்காணும் திண்மையினான், மலை போன்ற திண்மையை உடையவன், மலை போன்ற வலிமையை உடையவன். இந்த இடத்திலும் காணும் என்பது போன்ற என்ற உவமை உருவாக வந்து நிற்கிறது. கல் காணும் திண்மையினான், கரை காணா காதலான், அளவு என்பதே இல்லாத, எல்லை என்பதே இல்லாத அன்புடையவன். அந்த ரெண்டு சொற்றொடரும் முரண்பட்ட ஒரு சொற்றொடராக அமைந்திருக்கின்றன. மலை போன்ற வலிமை உடையவன் என்று சொல்லிவிட்டு அதற்கு எதிராக மென்மையான ஒரு சொற்றொடர் வருகிறது. கரை காணா காதலான், அளவற்று அன்புடையவன், எல்லை காண முடியாத அன்புடையவன் என்று சொல்லுகிறார். பொதுவாக மலை போன்ற வன்மை உடையவன் என்ற சொற்றொடருக்கு இணையாக அடுத்த சொல் வர வேண்டும் என்றால் மிக்க உக்கிரமுடையவன், கொடுந்தன்மை உடையவன் என்று அடுத்து வர வேண்டும். அப்படி வராமல் அதற்கு நேர் எதிரான ஒரு வாசகம் அமைகிறது. அது அந்த குகனுடைய இயல்பை காட்டக்கூடியதாக அமைந்து விடுகிறது. அவனுடைய கள்ளங்கபடமற்ற தன்மை, அன்புக்காக உருகக்கூடிய தன்மை, இவற்றையெல்லாம் அந்த சொற்றொடர் நமக்கு காட்டி விடுகிறது. கல் காணும் திண்மையினான், கரை காணா காதலான், அல் காணின் கண்டனைய அழகமைந்த மேனியான். அடுத்து அவனுடைய நிறமும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. குகனுடைய நிறம் எவ்வாறு அமைந்திருந்தது என்றால் இருட்டு நிறமாக இருந்தது, இரவின் வண்ணமாக இருந்தது என்று சொல்கிறார். இருட்டு நிறமாக இருந்தாலும் அது அழகான தோற்றம் என்பதையும் சேர்த்து சொல்கிறார். அல் கண்டனைய மேனியான், அல் என்றால் இரவு என்று பொருள். இதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். அல்லும் பகலும் என்றெல்லாம் நடைமுறையிலும் சேர்த்து சொல்லுகிறார்கள். அந்த இடத்தில் அல் என்பது இரவை குறிக்கக்கூடியதாக வந்திருக்கிறது. இரவை பார்த்தால், இருட்டை பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மேனிய உடையவன், அப்படிப்பட்ட அழகமைந்த மேனிய உடையவன். இடையில் ஒரு வார்த்தையை செருகிக் கொள்கிறார். பொதுவாக கண்ணன் கரையேல் என்று இருக்கிறார் என்றால் உடனடியாக ஒரு எதிர்மறை பொருள் வந்துவிடும். கண்ணங்கரையல் என்றால் அழகற்ற தன்மையை குறிக்கிறாரோ என்ற ஒரு பொருள் மனதில் உடனே தோன்றிவிடும். அவ்வாறு தான் நடைமுறையில் இருக்கிறது. கருப்பு என்றாலே உடனே அழகற்ற தன்மை என்ற ஒரு கருத்து பதிவு எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் இலக்கியங்களில் பார்க்கும்போது மிகப்பெரிய புருஷோத்தமர்களாக, ஆண் அழகர்களாக வளவந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் கருநிறம் உடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ராமன் கருப்பு, அர்ஜுனன் கருப்பு, மன்மதன் கருப்பு, இப்படி கருநிறம் வாய்ந்தவர்கள்தான் மிகச்சிறந்த அழகர்களாக இருந்ததை நாம் இலக்கியங்களில் பார்க்கிறோம். இங்கு குகனை குறித்து சொல்லும்போது அவனுடைய மேனி வண்ணத்தை சொன்னவர் இடையே அழகமைந்த மேனியான், அவன் கருநிறம் வாய்ந்தவனாக இருந்தாலும் கவர்ச்சி வாய்ந்தவனாக இருக்கிறான், கவின் மிக்கவனாக இருக்கிறான் என்று சேர்த்து சொல்கிறார். அல் கண்டனைய அழகமைந்த மேனியான், கண்டு அணைய என்றால் பார்த்தாற் போல என்று அர்த்தம். அந்த அணைய என்பது போல என்ற ஓமை உருபாக வருகிறது. அல் கண்டனைய இரவை அல்லது இருட்டை, இருட்டை பார்த்தது போன்ற மேனிய உடையவன், அழகமைந்த மேனிய உடையவன். இடையில் காணின் என்ற ஒரு சொல் வருகிறது. அதை நாம் ஒரு தனிச்சொல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இடையிடையே பேசும்போது பார்க்க போனால் அதுதான் இது, பார்க்க போனால் அவன் இன்னைக்கு வரணும், பார்க்க போனால் இந்த புத்தகத்தை நான் இப்போது படித்து முடித்திருக்க வேண்டும் என்றெல்லாம் இடையிடையே கொஞ்சம் ஒட்டு வார்த்தைகள் சேர்த்து பேசுவோம் அல்லவா, அதை போல ஒரு ஒட்டு வார்த்தையாக வருகிறது. காணின், பார்க்க போனால், கண்டால், பார்த்தால், பார்க்க போனால். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல் கண்டனைய அழகமைந்த மேனியான். அந்த காணின் என்பதை ஒரு ஒட்டு வார்த்தையாக தனித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்க்க போனால் அல்லது பார்த்தால், பார்த்தால் அல் கண்டனைய அழகமைந்த மேனியான், இருட்டை பார்ப்பது போன்ற அழகான மேனியை உடையவன். அடுத்து மேலும் சொல்லுகிறார், நின் காணும் உள்ளத்தான் உன்னை பார்க்கின்ற கருத்துடையவனாக இருக்கிறான். உள்ளத்தில் உன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவனாக இருக்கிறான். நெறி எதிர் நின்றனன் என்றான், பாதையின் எதிராக வந்து நிற்கின்றான். நாம் ராமனை நோக்கி போகின்ற பாதையின் எதிராக வந்து அவன் நின்று கொண்டிருக்கிறான். நெறி என்றால் பாதை, வழி, அந்த வழியின் எதிராக வந்து நின்று கொண்டிருக்கிறான். நின் காணும் உள்ளத்தான் நெறி எதிர் நின்றனன் என்றான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். பரதனை விழிக்கிறார், விழித்துவிட்டு குகனை குறித்து சித்திரித்து பேசுகிறார். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்கிறார். அதன் பிறகு குகன் எதிரே வந்து நிற்பதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் சொல்லிவிடுகிறார். உன்னை பார்ப்பதற்காக வந்து அவன் நிற்கிறான் என்று சொல்லுகிறார். நின் காணும் உள்ளத்தான், உன்னை காண வேண்டும் என்ற உள்ள எண்ணம் உடையவனாக அவன் வந்து நிற்கிறான், பாதையின் எதிராக வந்து நிற்கிறான் என்று சொல்லுகிறார் சுமந்திரன். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அதில் பரதனை குறிப்பிடுகிறார் என்று தோன்றவில்லை. இது இது குகனை குறிப்பிடுகிறாரா? இப்படி எது? இந்த, அதாவது, திண்ணையான் கரை காணும் காதலான் அல்கானின் கண்ட. அதெல்லாம் குகனை குறிப்பிடுறது தான். அதுதான் நான் சொன்னேன், அந்த ஒரு வரி மட்டும்தான் பரதனை விழிக்கிறது. பரதனை விழித்து விட்டு மீதி எல்லாமே குகனை குறித்து தான் சொல்லுகிறார். பரதனை எங்கு விழிக்கிறார்? இதில் பரதனை விழிப்பது போல் மல்காணும் திருநெடுந்தோள் மழை காணும் மணி நிறத்தோய், அந்த தோய் என்று வருகிறது பாருங்கள், அது முன்னிலை சொல், அது மட்டும் முன்னிலை சொல், அந்த முன்னிலை சொல் என்பதனால்தான் நாம் அது பரதனை விழிக்கக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அது மணி நிறத்தோன் என்று இருந்திருந்தால் படர்கையாகிவிடும், அது குகனை குறிப்பதாக மாறிவிடும். இங்கு மணி நிறத்தோய் என்று வருவதனால், நிறத்தோய் என்பது முன்னிலையில் இருக்கக்கூடியவரை விழிக்கக்கூடிய ஒரு வாசக அமைப்பு, நிறத்தோய் என்று சொல்லுவது. அது அந்த அந்த ஓய் என்று முடியக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் முன்னிலையில் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு ஒருவர் வில்லை ஏந்தி எதிரே இருக்கிறார், எதிரே நிற்கிறார் என்றால் வில்லோய், நாணி ஏற்றிய வில்லோய் என்று ஒருவரை விழித்து பேசலானாம், வில்லை உடையவரே என்று பேசலாம். ஒருவர் வெள்ளை ஆடை பூண்டு எதிரே நிற்கிறார், அவரை குறித்து நாம் பேசும்போது வெள்ளை ஆடையோய் வருக என்று சொல்லலாம், வெள்ளை ஆடை தரித்தவரே என்று அர்த்தம், எதிரே இருப்பவரை விழிக்கக்கூடிய வாசகம். ஆக அந்த ஒரு வரி மட்டும் பரதனை விழிக்கக்கூடியதாக இருக்கிறது, மற்ற அனைத்தும் குகனை குறித்து சொல்லக்கூடிய வாசகங்களாக இருக்கின்றன. சரியா? ஐயா, இது வந்து ஃபுல்லா இவர் சுமத்திரர் குகனை பற்றி, ஆமாம், சுமந்திரர் சொல்லக்கூடிய இவர் தொடர்பு. இத்தனை விஷயங்களையும் அவர் மற்றவர்களிடம் கேட்டு தெரிஞ்சிருக்கிறார்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஆமாம், அவர் அரசாங்க நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார், மிகவும் அந்தரங்கமாக அரண்மனையில் நடக்கக்கூடிய அனைத்தையும் அறியக்கூடியவராக, மிகவும் நெருங்கிய தொடர்புடையவராக இருக்கிறார். அவர் இவர்கள்பால், இந்த அரச குடும்பத்தினர்பால் மிக்க மரியாதையும், இவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய உண்மைத்தன்மை உடையவராகவும் இருக்கிறார். எனவே எல்லாவற்றையும் அறிந்திருப்பார், எல்லாவற்றையும் ஆட்கள் வைத்து யார் யார் எங்கே இருக்கிறார்கள், நாட்டின் சுற்றுப்புறத்தில் யார் யார் இருக்கிறார்கள், இவனை குறித்தெல்லாம் ஏற்கனவே அறிந்திருப்பார். கோகனை குறித்தெல்லாம், இந்த பக்கம் நமது நாட்டின் இந்த எல்லையின் பக்கம், கங்கை கரையின் பக்கம் இவன் இருக்கிறான், குகன் இருக்கிறான் என்று அறிந்திருப்பார். அது மாத்திரமல்லாமல் ராமனோடு அவன் சிநேகம் பூண்டான் என்பதையும் கூட இவர் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர் திரும்பி போய்விட்டார், ராமனை காட்டின் எல்லையில் விட்டுவிட்டு அவர் திரும்பி போய்விட்டார். அதன் பிறகுதான் ராமன் குகனை சந்திக்கிறான், குகனோடு நட்பு பூணுகிறான். இது சுமந்திரருக்கு எப்படி தெரிந்திருக்கும்? சுமந்திரர் இங்கு சொல்லுகிறார், ராமனோடு குகன் நட்போடு இருக்கிறான் என்று சொல்லுகிறார் இந்த இடத்தில். இது எப்படி சுமந்திரருக்கு தெரிந்திருக்கும் என்றால், இங்கு நாம் யூகித்து கொள்ள வேண்டும். இதை கம்பர் சொல்லவில்லை, சுமந்திரருக்கு எப்படி தெரிந்திருக்கிறது என்ற விவரத்தை கம்பர் எடுத்துரைக்கவில்லை. இங்கு நாம் தான் கதை போக்கில் புரிந்து கொள்ள வேண்டும். சுமந்திரர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பில் இருக்கிறார், அப்படிப்பட்ட அவர் ராமன் காட்டுக்குள் போன பிறகு என்ன நடந்தது என்பதை கண்டு வருவதற்கு ஆட்களை நியமித்திருக்கலாம். அவர்கள் இங்கு இந்த காட்டுக்குள் குகனோடு ராமன் பூண்ட நட்பை கண்ணெதிரே கண்டு சுமந்திரருக்கு தெரிவித்திருக்கலாம் என்று அவ்வாறு ஒரு விதத்தில் நாம் யூகித்து கொள்ளலாம். சுமந்திரருடைய ஆட்கள் பார்த்து போய் சுமந்திரருக்கு சொல்லியிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அப்படி இல்லாவிட்டால் சுமந்திரர் ஏற்கனவே குகனோடு தொடர்பில் இருந்திருக்கலாம், ஏனென்றால் நாட்டின் எல்லையில் இருக்கக்கூடியன அல்லவா, நாட்டின் எல்லையில் இருக்கக்கூடியவர்களோடு நாட்டில் இருப்பவர்கள் தொடர்பு வைத்திருப்பார்கள், ஏனென்றால் அதெல்லாம் பாதுகாப்புக்கு முக்கியம், அந்நியர்கள் வரும்போது அவர்களை தடுப்பதற்கெல்லாம் எல்லையில் இருப்பவர்கள் நமக்கு உதவுவார்கள். எனவே எல்லையில் இருப்பவர்களோடு நல்ல நட்பு வைத்திருப்பது ஒரு ராஜ்யத்துக்கு நல்லது. அந்த அடிப்படையில் சுமந்திரர் ஏற்கனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் முன்பே குகனோடு நட்போடு இருந்திருக்கலாம். அப்படி நட்போடு இருக்கும்போது குகன் ராமன் பால் இயல்பாகவே அன்பு பூண்டவனாக இருந்திருக்கலாம். ஒருவரை பார்க்காமலேயே அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் மீது மதிப்பு மரியாதையெல்லாம் வைத்து அவரை பார்க்க வேண்டும் என்று அன்புடையவர்களாக இருப்பவர்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா, அதே போல் குகன் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியாக குகனை ஏற்கனவே அவர் சந்தித்து அவனுடைய நிலைமையை அவர் புரிந்திருக்கலாம், இந்த குகன் நமது ராமன் பால் அன்புடையவனாக அதிக அன்புடையவனாக இருக்கிறான் என்று அவர் ஏற்கனவே அறிந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் இதை சொல்லுகிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், இரண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே சுமந்திரர் குகனை குறித்து அறிந்ததன் அடிப்படையில் சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தற்போது ராமனோடு பூண்ட நட்பை சுமந்திரர் தம் ஆட்களின் மூலம் கேட்டு சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் கதையின் போக்கில் நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. சரியா ஐயா, இந்த இதுல வந்து கல் என்றால் மழை, அல் என்றால் இருட்டு, மல் என்றால் என்ன சொன்னீங்க? அது மறந்துட்டேன். மல் மல்யுத்தம், மல்யுத்தம் ஓ சரி சரி சரியா. அது இப்போதும் நடைமுறையில் உள்ளது தானே. மல் மல் என்று தனியாக சொல்ல மாட்டார்கள், மல் யுத்தம் என்று சொல்லுதான் சேர்த்து சொல்லுவார்கள். அப்படி சொன்னால்தான் புரியும். மல் என்பதில் இருந்து தான் மல்லர்கள் என்றெல்லாம் வருகிறது. மல்லர்கள், அவன் பெரிய மல்லன் என்றால் மல்யுத்தத்தில் திறம் பெற்றவன் என்று அர்த்தம். ஆனால் இப்போது அது பொதுவாக அவன் பெரிய மல்லன் என்றால் பெரிய வீரன், பெரிய சண்டித்தனம் செய்பவன் என்றெல்லாம் பொருள் தரக்கூடிய மாதிரி மாறிவிட்டது. ஆனால் மல் என்றால் மல்யுத்தம், மல்லன் என்றால் மல்யுத்தத்தில் வல்லவன் என்று அர்த்தம். அந்த மல் காணும் திருநெடுந்தோள், மழை காணும் மணி நேரத்தோள், அந்த மல் காணும் திருநெடுந்தோள் அதுவும் குகனா இல்ல அத பரதனை குறிப்பிடுறாரா? அது பரதனைத்தான் சொல்லுகிறது. பரதனுக்கு இணை சேர்ந்து தானே வருகிறது, பரதனுக்கு அடையாகத்தானே வருகிறது. அந்த மணி நிறத்தோ என்பதற்கு அடையாக அந்த மூன்று சீர்களும் வருகின்றன. மல் காணும் திருநெடுந்தோள், மழை காணும் மணி நிறத்தோய். அந்த காணும் என்பது வரைக்கும், காணும் என்பது போன்ற என்ற எச்சமாக வருகிறது, வினை எச்சமாக. மழை போன்ற மணி நிறத்தோய் என்று வருகிறது. அப்போ அந்த போன்ற என்பது போய் சேரக்கூடிய, அது எச்சமாக இருக்கிறது, அந்த எச்சத்தை முற்று பெற வைக்கக்கூடியதாக வரக்கூடிய பெயர் சொல் அந்த மணி நிறத்தோய் என்பதுதான். எனவே அது முழுக்க பரதனை குறிக்கக்கூடியது. ஐயா, ஒரு இலக்கண கேள்வி ஐயா. இங்க கல் அல் மல்னு இருக்கு, ஆனா நான்காவது அடியில மட்டும் நின்னு இருக்கு. அது வந்து இது ஒரு நல்ல நல்ல கேள்வி. நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீர்கள், பாடலை மிகச் சரியாக பார்த்து அதில் நயம் காணக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். இது உண்மையிலேயே பதில் சொல்லப்பட வேண்டிய கேள்விதான். இதை பிரித்து பதிப்பித்திருக்கிறார். இதை சேர்த்து பதிப்பித்தல் என்ன ஆகும் என்றால், மல் காணும் கல் காணும் என்பது கற்காணும் என்று வரும். கற்காணும், கற்காணும் என்று வரும். அதை போல அல்காணும் அல்கானின் என்பது அற்காணும் என்று வரும், மல்காணும் என்பது மற்காணும் என்று வரும். நீங்க எழுதுவது தெரியலையா? தெரியல. அம்மா, அது ஏன் தெரியலன்னு தெரியலையே. நான் சரியா, அது ஏன் இப்ப தெரியுது, எனக்கு தெரியுது ஐயா நீங்க. ஆனா அது பொறுமையா வர மாதிரி தெரியுது, இப்ப எனக்கு ஓ வருது. வருதா? அதான் கற்காணும் என்று வரும். அதே போல அடுத்து அர்க்காணும் என்று, அர்க்காணின் என்று வரும். அதன் பிறகு மற்காணும் என்று வரும். நின்காணும் என்பதும் நிற்காணும் என்று வரும். எல்லாமே அப்படி வந்துவிடும். அப்படி வரும்போது கற்கா, அர்க்கா, மற்கா, நிற்கா என்று எதுகை மிக சிறப்பான எதுகையாக அமைந்துவிடும். அது பிரித்து பதிப்பித்திருப்பதனால், புரிவதற்காக பிரித்து பதிப்பித்திருப்பதனால் அது வெவ்வேறு வடிவங்களில் நமக்கு தெரிகிறது, வேறு ஒன்றுமில்லை. சரிங்க, இதுவும் ரொம்ப நுட்பமான விஷயம் நீங்க சொன்னது. இது ஆமாம், புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் விளக்கம் புரியுது. ஐயா, கடைசி வரியில நெறி எதிர் நின்றனன் நெறிக்கு எப்படி எடுத்துக்கணும்? நெறி என்பது பாதை என்ற பொருளில் வரும். நன்னெறி கண்டு நடக்க வேண்டும், நல்ல நெறியில் போக வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. அது வாழ்க்கை பாதையையும் குறிக்கும். வாழ்க்கையில் நாம் போகக்கூடிய ஒழுக்கமான நெறி, ஒழுக்கமான பாதை என்ற பொருளில் பெரும்பான்மையாக வரும். நெறி என்றாலே ஒழுக்கமான வாழ்க்கை முறை என்ற பொருளில் பெரும்பாலும் கடைபிடிக்க சொல்லப்படும். ஆனால் அதனுடைய சொற்பொருள் நெறி என்றால் பாதை என்றுதான் பொருள். பாதை வழி வழி என்றுதான் பொருள். நன்னெறி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது அல்லவா, நன்னெறி, நல்ல அது நெறியை நல்வழி. சொல்லக்கூடிய நல் வழி இருக்கிறது, நன்னெறி என்றும் புத்தகம் இருக்கிறது. ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். இவர் வழி என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார், அவர் நெறி என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். நன்னெறி என்பது சிவப்பிரகாசர் இயற்றியது, நல் வழி என்பது ஔவையார் இயற்றியது. ரெண்டுமே நீதி நூல்கள் தான். சரி. ரெண்டுக்குமே பொருள் ஒன்றுதான். நல் வழி என்றாலும் நன்னெறி என்றாலும் பொருள் ஒன்றுதான். ஏன் எழுதுவது தெரிய மாட்டேன் என்கிறது திரையில்? தெரியல ஐயா, எனக்கு கொஞ்சம் பாதி தெரிஞ்சது ஐயா, மத்தவங்களுக்கு ஒண்ணுமே ஆஹா, தெரியலையா? ஒன்றும் தெரியல. சரி, என்னன்னு தெரியல ஐயா. வேற சந்தேகம் இல்லைன்னா அடுத்த பாடல் போலாமா? அடுத்த பாடல் போகலாம். அடுத்த பாடல் மாற்றலாம். ஐயா, உங்களுக்கு மாறலையா ஐயா? நான் மாத்திட்டேன். எனக்கு அதுலேயே தான் நிற்கிது, கல்காணும் திண்பையினான். மாறல மாறல சுபா, அதே தான் நிக்குது. நீ வேணா ஒரு வாட்டி டிசேபிள் பண்ணிட்டு திரும்பி ஷேர் பண்ணுங்க. சரி. இப்ப வருது சரியா தெரியுது ஐயா, தொடரலாம். தொடங்கலாம். இப்ப நீங்க ஜெயராம் எழுதுறது திரையில தெரியுது ஐயா, நீங்களும் எழுதுனா வரும்னு நினைக்கிறேன். தெரியும் தெரியும். சரி, அப்போ ஏதோ அதில் சிக்கல் வந்திருக்கு. அடுத்த பாடல். தன் முன்னே அவன் தன்மை தந்தை துணை முந்துரைத்த சொல் முன்னே உவக்கின்ற துரிசீலா திருமணத்தான் மண் முன்னே தழிக்கொண்ட மணக்கினிய துணைவனேல் என் முன்னே அவன் காண்பன் யானையே சென்று என்றெழுந்தான் என எழுந்தான் என் முன்னே அவன் காண்பன் யானையே சென்று என எழுந்தான் தன் முன்னே அவன் தன்மை தந்தை துணை முந்துரைத்த சொல் முன்னே உவக்கின்ற துரிசில்லா திருமணத்தான். இதுவரைக்கும் பரதனை குறிக்கக்கூடிய வாசகங்களாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இது கவிக்கூற்றாக வருகிறது. பரதன் என்ன செய்கிறான்? சுமந்திரர் சொன்னதை கேட்டவுடன் பரதன் என்ன மனநிலைக்கு ஆளாகிறான், அவன் அடுத்து என்ன செய்கிறான் என்பதை இந்த பாடல் சொல்கிறது. கவிக்கூற்றாக அமைகிறது. கம்பர் எடுத்துரைக்கிறார் அவன் என்ன மனநிலைக்கு உள்ளானா என்ன செய்தான். இந்த ரெண்டும் அமைந்திருக்கிறது. ஒருவர் ஒன்றை சொல்லும்போது நமக்கு மனதில் சில உணர்வுகள் மாறுபாடு அடையும், அதற்கேற்ப நாம் ஒரு செயலில் அடுத்து ஈடுபடுவோம். இந்த ரெண்டும் நடக்கும். உரையாடல் நடக்கும்போது உரையாடலுக்கு ஊடாக நமக்கு ஒன்றை கேட்கும்போது மனதில் ஒரு விதமான உணர்வு வரும், அதன் பிறகு அதன் அடிப்படையில் செயலிலும் சில சமயங்களில் ஈடுபடுவோம். அதே போன்றுதான் இங்கு பரதனுடைய நிலையும் இருக்கிறது. சுமந்திரர் சொன்னவுடன் அவன் மனநிலை என்னவானது? குகனை குறித்து சுமந்திரர் சொன்னவுடன் தந்தை துணை முந்துரைத்த சொல் முன்னே உவக்கின்ற துரிசில்லாத திருமணத்தான். தந்தை துணை என்பது இங்கு சுமந்திரரை குறிக்கிறது. பரதனுடைய தந்தை தசரதர், தசரதருக்கு துணைவனாக இருக்கக்கூடியவர் சுமந்திரர். தந்தை துணை, தந்தைக்கு துணைவராகிய அந்த சுமந்திரர் முந்துரைத்த முற்பட்டு வந்து எடுத்துரைத்த. முந்துரைத்தல் என்றால் முற்பட்டு எடுத்துரைத்தல். குகனை சந்தித்த பிறகு அதை சொல்லவில்லை, சந்திப்பதற்கு முன்பே குகனை குறித்து சொல்லுகிறார். அதனால் முந்துரைத்த என்ற சொற்றொடரை இங்கு பிரயோகித்திருக்கிறார் கம்பர். தந்தை துணை முந்துரைத்த, தந்தையின் துணைவராகிய அந்த சுமந்திரர் முற்பட்டு வந்து உரைத்த சொல் முன்னே உவக்கின்ற, அந்த சொல் சொல்லப்படும் முன்பே மகிழ்ச்சி அடைகின்ற, பரதனுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. ஏன் மகிழ்ச்சியை தருகிறது என்றால், அந்த குகன் தன் அண்ணனுக்கு மிகவும் அணுக்கமானவன், அன்பு பூண்டவன் என்ற செய்தி அவனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நாம் ஒருவரை தேடி போகும்போது, நம அன்புக்குரிய ஒருவரை தேடி பரிதவிப்போடு பயணிக்கும் போது, அவருக்கு நாம் யாரை தேடி போகிறோமோ அவரை பார்த்த ஒருவர், அவருக்கு நட்பாக இருக்கக்கூடிய ஒருவர் நமக்கு எதிரே வந்தால் அவரை பார்க்கும்போதும் நமக்கு மகிழ்ச்சி வந்துவிடும். அவர் சம்பந்தம் இல்லாதவர் தான், ஆனால் நாம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அவருக்கு வேண்டப்பட்டவர் என்பதனால் இவரை பார்க்கும்போதும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துவிடும். அந்த நிலைக்கு பரதன் ஆளாகி இருக்கிறான். சுமந்திரர் அதை சொன்னவுடன் அந்த சொல் சொல்லப்படும் முன்பே மிக மகிழ்ச்சி அவனுக்கு உண்டாகி விடுகிறது. தந்தை துணை முந்துரைத்த சொல் முன்னே உவக்கின்ற, உவத்தல் என்றால் மகிழ்ச்சி அடைதல். சொல் முன்னே, அந்த சொல் சொல்வது சொல்லப்படுவதற்கு முன்பே மகிழ்ச்சி அடைகின்ற, துரிசி இல்லாத திருமணத்தான், கள்ளங்கபடம் எதுவும் இல்லாத நல்ல மனத்தை உடையவன். இது பரதனை குறிக்கக்கூடிய வார்த்தை. பரதனை இவ்வாறாக குறித்து காட்டுகிறார் கம்பர். துரிசில்லாத திருமணத்தான், துரிசில்லாத திருமணத்தான் என்பது பரதனை சுட்டக்கூடிய வாக்கியம். கபடமில்லாத மனத்தை உடையவன், குற்றமில்லாத மனத்தை உடையவன். துரிசு என்றால் குற்றம், கள்ளம் கபடம் என்றெல்லாம் பொருள் தரக்கூடிய வார்த்தை துரிசு என்பது. தவறு குற்றம் என்றெல்லாம் பொருளில் இலக்கியங்களில் பயின்று வரும் துரிசு என்ற வார்த்தை. தொண்டனேன் செய்த துரிசிகள் துரிசிகள் பொறுக்கும் நாதன் என்று சுந்தரர் பாடுகிறார் தேவாரத்தில். சிவனை குறித்து பாடும்போது அடியேன் செய்யக்கூடிய துரிசிகளெல்லாம் பொறுக்கின்ற தலைவனே என்று சிவபெருமானை குறித்து சொல்லுகிறார். நான் செய்யக்கூடிய குற்றங்களையெல்லாம் பொறுக்கின்ற இறைவனே என்று சிவனை விளிக்கிறார். அதேபோல இங்கு துரிசு என்ற சொல் குற்றம் என்ற பொருளில் வருகிறது. துரிசு இல்லாத திருமணத்தான், குற்றமில்லாத நல்ல மனத்தை உடையவன். அவன் என்ன நிலையை அடைகிறான் என்றால், உவப்பு நிலையை அடைகிறான், உவக்கின்ற நிலையை உடையவனாக ஆகிறான். அவன் மனம் உவக்கிறது, உவக்கின்ற மனத்தை உடையவன். சுமந்திரர் சொன்ன வார்த்தையை கேட்டு உவக்கின்ற மனத்தை உடையவன். தன் முன்னே அவன் தன்மை தந்தை துணை முந்துரைத்த, தன் முன்னே தனக்கு எதிரே அவன் தன்மை, அந்த குகனுடைய தன்மையை தந்தை துணை முந்துரைத்த, தன் தந்தையின் துணைவராகிய சுமந்திரர் முற்பட்டு வந்து உரைத்த சொல் முன்னே, அந்த சொற்கள் தனது செவிக்கில் சென்று சேரும் முன்பேயாகவே மகிழ்ச்சி அடைகின்ற, குற்றமில்லாத மனத்தை உடையவன். ஒரு ஒரு பாத்திரத்தை, அந்த பாத்திரம் என்ன அடுத்து என்ன செய்யப்போகிறது, என்ன செய்கிறது என்று சொல்ல வருகிறார். ஆனால் அந்த பாத்திரத்தையே பல வாசகங்களால் விவரித்து சொல்கிறார். அவனுடைய தன்மை எப்படி இருந்தது என்பதை மிக நயமாக சுட்டி சென்று விடுகிறார். தன் முன்னே அவன் தன்மை, தந்தை துணை முந்துரைத்த சொல் முன்னே உகக்கின்ற துரிசில்லா திருமணத்தான். தனக்கு எதிரே அந்த குகனுடைய தன்மையை சுமந்திரர் முந்து உரைத்த சுமந்திரர் முற்பட்டு வந்து உரைத்த அந்த சொற்கள் தன் செவியில் சேரும் முன்பாகவே உவப்படைகின்ற திருமணத்தானாக அந்த பரதன் இருந்தான். அவன் குற்றமற்ற திருமணத்தான். அவன் அதன் பிறகு என்ன செய்கிறான் என்றால், மண் முன்னே தழிக் கொன்ற மணக்கினிய துணைவனேல் என் முன்னே அவன் காண்பேன் யானையை சென்று என எழுந்தான். அவன் உடனே எழுகிறானா? என்ன சொல்லிக் கொண்டு எழுகிறான் என்றால், மண் முன்னே தழிக் கொன்ற மணக்கினிய துணைவனேல். மண் என்ற வார்த்தை இங்கு அரசன் என்ற பொருளில் வருகிறது. மன்னன் என்ற வார்த்தைக்கு அடிச்சொல் இந்த மண் என்ற வார்த்தை தான். மன்னனை குறிப்பதற்கு பல்வேறு சொற்கள் இருக்கின்றன. மண் என்ற வார்த்தையினுடைய அடிச்சொல்லே இந்த மண் தான். மண் என்ற அடிச்சொல்லில் இருந்துதான் அன் என்ற விகுதி அதனோடு சேர்ந்து மன்னன் என்பது வருகிறது. மண் முன்னே தழிக்கொண்ட அரசனாகிய ராமன் முன்பு தழுவிக்கொண்ட மணக்கினிய துணைவனேல், அவனுடைய மனதுக்கு இனிய நண்பனாக இவன் இருப்பானேயானால், இந்த குகன் இருப்பானேயானால், மண் முன்னே தழுவிக்கொண்ட என்று அர்த்தம். அது சொல் அளபடை சொல்லாக மாறி நிற்கிறது. தழுவிக்கொண்ட என்பதுதான் தழுவிக்கொண்ட என்று வந்திருக்கிறது. சில இடங்களில் இப்படி வரும். சில சொல்லை இப்படி அளபடையாக மாறி நிற்கும். மண் முன்னே தழுவிக்கொண்ட அரசனாகிய, மண் என்பது ராமனை குறிக்கிறது, அரசனாகிய ராமன் முன்பாக இதற்கு முன்பாக தழுவிக்கொண்ட, அதாவது அரவணைத்து கொண்ட மணக்கினிய துணைவனில், அவனுடைய மனத்திற்கு இனிய துணைவனாக இந்த குகன் இருப்பானேயானால், என் முன்னே அவன் எனக்கு தமையன்தான், என் முன்னவன்தான் அவன், எனக்கு அண்ணன்தான் இவனும், இந்த குகனும் எனக்கு அண்ணன்தான். முன் என்பது முன்னே பிறந்தவர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இங்கு வந்திருக்கிறது. முன் என்பது அண்ணன் என்ற பொருளில் வந்திருக்கிறது. என் முன்னே எனக்கு அண்ணன்தான் அவனும், அந்த குகனும் எனக்கு அண்ணன்தான். அவன் காண்பன் யானையே சென்று, அவனை நானே சென்று பார்ப்பேன் என எழுந்தான் என்று உடனே எழுந்து புறப்படுகிறான். குகனை குறித்து கேள்விப்பட்டவுடன் மகிழ்ச்சி அடையக்கூடிய பரதன், என் அண்ணனால், மன்னனாகிய என் அண்ணனால் தழுவப்பட்ட அரவணைக்கப்பட்ட ஒருவனாக இந்த குகன் இருப்பானேயானால், அவன் எனக்கும் அண்ணன்தான், இந்த குகனும் எனக்கு அண்ணன்தான், அவனை நானே சென்று காண்பேன், அவன் என்னை தேடி வர வேண்டும் என்று நான் காத்திருக்காமல், மரியாதை நிமித்தம் நானே அவனை போய் பார்க்கிறேன் என்று உடனே எழுகிறான். இந்த ஒருவர் காட்டக்கூடிய இந்த மரியாதையை யார் யாரை போய் பார்க்கிறார்கள் என்பதில் இருந்தே நாம் பார்த்து விடலாம். ஒரு பிரமுகர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரை தேடி ஒருவர் வருகிறார். அவர் வந்துவிட்டார், வாசலில் வந்துவிட்டார் என்று தெரிந்தவுடன் அந்த பிரமுகர் ஓடோடி சென்று வாசலுக்கு சென்று அவரை வரவேற்கிறார் என்றால், அந்த பிரமுகர் வருகின்ற அந்த நபர் மீது மிகவும் மரியாதை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி இல்லாமல் அவர் அறைக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு, அந்த குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு, அவரை வரச்சொல், இங்கே வரச்சொல் என்று வேலைக்காரனுக்கு உத்தரவிட்டு தன் இடத்திற்கு, தன் அறைக்கு அவரை அழைத்து வந்து, அவராக வந்து தன் இடத்திற்கு வரும் வரைக்கும் காத்திருந்து அதன் பிறகு பேசுகிறார் என்றால், அந்த அளவு மரியாதை வைக்கவில்லை என்று அர்த்தம். இது நாம் இப்போதும் நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த ஒருவர் காட்டக்கூடிய மரியாதையெல்லாம் இந்த எதிர்கொள்ளுதலிலேயே நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் வழி அனுப்புவதிலும் நாம் புரிந்து கொள்ள முடியும். மிகவும் மரியாதையும் அன்புக்குரியவர்களையும் வாசல் வரைக்கும் சென்று வழி அனுப்புவோம். அப்படி இல்லாதவர்களை போய் போய் வாருங்கள் என்று இருந்த இடத்தில் இருந்தே சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள் மக்கள். அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். அது எல்லா தரப்பிலும் அப்படி இருக்கிறது. இங்கு பரதன் குகன் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் தன் அண்ணனுக்கு சமமானவன் என்றும் கருதக்கூடிய நிலைக்கு உள்ளாகி விடுகிறான். எனவே மரியாதை நிமித்து நானே அவனை சென்று பார்ப்பேன் என்று இவனை எழுந்து விடுகிறான். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அவன் எழுந்து எதிரே வருகிறானா, வரை சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டு அனுப்பவில்லை. இவனை எழுந்து விடுகிறான் அவனை பார்ப்பதற்காக. காரணம், இவனுக்குள் இயல்பாகவே குகனை குறித்து மதிப்பு மரியாதையும் வந்து விடுகின்றன. தன் முன்னே அவன் தன்மை தந்தை துணை முந்துரைத்து சொல் முன்னே உவக்கின்ற துரிசில்லா திருமணத்தான் மண் முன்னே தழுவிக்கொண்ட மணக்கினிய துணைவனேல். துணைவனேல் என்றால் துணைவன் என்றால் மணக்கினிய என்றால் மனத்திற்கு இனிய என்று அர்த்தம். அதில் அந்த அத்து சாரியை கெட்டு வருகிறது. மனத்திற்கு என்று வர வேண்டும், மனத்துக்கு என்று வர வேண்டும், மனத்துக்கு மனத்துக்கு இனிய என்று வர வேண்டும். அதில் அத்து என்ற இடையில் அத்து என்ற ஒரு சாரியை வருகிறது. அது ஒரு சொல் உருபு. அந்த அத்து செய்யுள்களில் சில இடங்களில் மறைந்து விடும், மறைந்து விட்டு அந்த சொல் வந்து நிற்கும். அப்படி இங்கு வந்திருக்கிறது. மனத்துக்கு என்று வர வேண்டியது அந்த அத்து கெட்டு மணக்கு என்று வந்திருக்கிறது, மணக்கினிய என்று வந்திருக்கிறது. இதேபோல் திருக்குறளிலும் சில இடங்களில் அத்து சாரியை கெட்டு சில சொற்கள் வரும். நலக்குரியார் யார் எனில் நாமநீர் வைப்பில் பிறர்க்குரியார் தோல் தோயாதார். நலத்துக்கு என்று சொல்ல வேண்டிய வார்த்தையை நலக்கு என்று வள்ளுவர் அங்கு கையாண்டிருக்கிறார். நலக்கு நலத்துக்கு என்று சொல்ல வர வேண்டியது நலக்கு என்று அங்கு வந்திருக்கிறது. அதே போல இங்கு மனத்துக்கு என்று வர வேண்டியது மணக்கு என்று வந்திருக்கிறது. மணக்கினிய துணைவனேல், மனத்துக்கு இனிய துணைவனாக அவன் இருப்பானே ஆனால் என்னுடைய மன்னனாகிய ராமனுக்கு மனத்துக்கு இனிய துணைவனாக அவன் இருப்பானே ஆனால் என் முன்னே அவன் எனக்கு அண்ணன்தான். என் முன்னே அவன் காண்பன் யானையே சென்று அவனை நானே சென்று பார்ப்பேன் என எழுந்தான் என்று சொல்லி பரதன் இருந்த இடத்தை விட்டு உடனடியாக எழுந்தான் என்று சொல்லுகிறார் கம்பர். இதுதான் இந்த பாட்டினுடைய புணர். இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அளபடைன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அளபடை என்பது பல இடங்களில் வரும். அது நீங்கள் இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை என்றெல்லாம் வெவ்வேறு அளபடைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மூன்று விதமான அளபடைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் செய்யுளிசை அளபடை என்றால் செய்யுளில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த சொல் அந்த ஓசையை நிறைக்காவிட்டால் கொஞ்சம் அளவெடுத்து வரும், அந்த சொல் கொஞ்சம் நீண்டு வரும். அது செய்யுளிசை அளபடை. இன்னிசை அளபடை என்றால் அங்கே அப்படி ஓசை குறைவெல்லாம் இருக்காது, ஆனால் அந்த பாட்டினுடைய ஓசையை இன்னும் செம்மைப்படுத்துவதற்காக, இனிமையாக்குவதற்காக அந்த அளபடை வரும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று திருக்குறளில் வரக்கூடியது இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் இங்கு வந்திருப்பது. அது இயல்பாக அந்த சொல் அப்படி மாறி நிற்கும். அது அங்கு செய்யுள் ஓசை நிறைப்பதற்காகவும் வராது, அல்லது இனிய ஓசை வர வேண்டும் என்பதற்காகவும் வராது. இப்போது அந்த இடத்தில் தழுவிக்கொண்ட என்று அந்த சொல் நிற்கிறது. அது சொல்லிசை தழுவி என்பது தழுவி என்று அது வருகிறது. அது சொல்லே அப்படி உருமாறி நிற்கும். குழுமி என்பது குழி என்று வரும், குருவி என்பது குறி என்று வரும். இப்படி சொல்லே வேறுபட்டு அப்படி வரும். அது சொல்லிசை அளபடை. அப்படி சொல்லிசை அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை தழுவி என்பது தழுவி என்று வருவதை எடுத்துக்கொண்டு இங்கு இந்த சீரை உருவாக்கி இருக்கிறார். இதில் தழுவிக்கொண்டு என்று போட்டால் சரியாக வருமா என்றால் தழுவி என்று போட்டால் அங்கு கொஞ்சம் அது அந்த சீரமைப்பு சரியாக வராது. தழுவி கொண்ட அது அது அது காய்ச்சீர் என்பது நீண்டு போய்விடும். இங்கு காய்ச்சீர் வர வேண்டும் என்பதற்காக தழுவி கொண்ட என்று சொல்கிறார். தழுவி கொண்ட அந்த தழுவி என்பது வரைக்கும் ஒரு அசை, அப்புறம் கொண்ட என்பது இரண்டு அசைகள். ஆக காய்ச்சீராக வருகிறது, புளிமாங்காய் சீராக அது வந்து விடுகிறது. அது தழுவி கொண்ட என்று போடும்போது அது அது இந்த தழுவி என்பதே இரண்டு அசையாக மாறிவிடும். அப்போ அதன் பிறகு கொண்ட என்பது வேறு இரண்டு அசையாக நிற்கும். அது காய்ச்சீர் என்பதிலிருந்து மாறி போய் விடுகிறது. எனவே இந்த தழுவி என்ற அந்த சொல் இசை அளபடை ஆகிய அந்த சொல்லை எடுத்து அவர் கையாண்டு கொண்டார். இந்த அளபடை என்பது செய்யுளில் ஆங்காங்கே இடத்துக்கு தகுந்தபடி அந்த சொற்கள் இனிமையை சேர்ப்பதற்காகவும் அல்லது அந்த ஓசையை சரியானபடி நிறைப்பதற்காகவும் புலவர்களால் பயன்படுத்தப்படக்கூடியவை. இதுதான் அந்த அளபடியினுடைய இலக்கணம். அது பல ஐயா, இடங்களில் இங்க அந்த காய்ச்சியிற்காக போட்டிருக்காங்கன்னா அது அப்ப செய்யுளிசை அடப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு வகையில் செய்யுளிசையாகவும் இங்கு வந்திருக்கிறது. பொதுவாக இது அப்படி வராது. இது தழுவி என்பது சொல்லிசையாக நிற்கும். சொல்லிசையாக கையாளப்படக்கூடிய வார்த்தை அங்கு செய்யுள் ஓசையை நிறைப்பதற்காக கட்டாயமாக வர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் இங்கு அதையும் அந்த வேலையும் சேர்த்து இது செய்கிறது. ஆகவே இது சொல்லிசையாக, இயல்பாகவே சொல்லிசையாக இருக்கக்கூடிய இந்த சொல் இங்கு செய்யுளிசை அளபடையாகவும் பயன்படுத்தப்பட்டு கொண்டது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். சரி. அது ஒரு நுட்பமாக ரெண்டு வகையாகவும் இந்த இடத்தில் அது வந்திருக்கிறது. பொதுவாக அவ்வாறு வராது. இந்த இடத்தில் அந்த செய்யுள் இசையையும் நிறைப்பதற்காக அது வந்துவிட்டது. இந்த இடத்தில் தழுவி என்று போட்டால் அது சரியாக வராது. அது அந்த காய்ச்சி மாறிவிடும். நான் முதல்ல நினைச்சது என்னன்னா, ஒரு அந்த எத்தனை இப்போ வந்து நீங்கள் கெட்டதுவும், அதாவது அந்த இரண்டு இல்லது என்ன சொல்லுவாங்க, நாழிகைகள் அதிகமாக, இப்போ மாத்திரை மாத்திரை மாத்திரை மாத்திரைகள் மாத்திரை மாத்திரைகள் ஆமாம். அதிகமாக நீண்டும் பொழுது அது அழபடைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வார்த்தை குறையிற அழபடை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆமாம், இது வார்த்தையை குறைக்கிறது தான். தழுவி என்பது இரண்டு அசை சொல். தழுவி என்பது தழு, இதுவரைக்கும் ஓர் அசை, அது நிறை அசை. அப்புறம் வி ஓர் அசை, ஆக அது வந்து நிறை நேர், நிறை நேர் புலிமா என்ற ஒரு சீராக வருகிறது தழுவி என்பது. ஆனால் தழுவி என்று எடுக்கும்போது அது ஓர் அசையாகவே இருக்கிறது. தழுவி தழுவி அப்படிதான். அதே தழுவி தழுவி அப்படின்னு தனித்தெல்லாம் படிக்கக்கூடாது. தழுவி படிச்சுட்டு அப்புறம் ஈயை தனித்து சொல்லக்கூடாது, ஒன்றாகவே சொல்ல வேண்டும். தழுவி அப்படின்னு சொல்லணும். அதை கொஞ்சம் நீட்டி சொல்லணும், அவ்வளவுதான். தழுவி தழுவி கொண்ட அப்படி தான் சொல்லணும். தழுவி கொண்ட அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது அது ஓர் அசையாக ஆகிவிடுகிறது. தழுவி கொண்ட, அதுதான் சொல்லிசை அலைப்படை. சரியா, புரிஞ்சுதா? நீட்டுவதற்கும் வரும், நீட்டுவதற்கு அது பல இடங்களில் நீங்கள் நாம் பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. நீட்டுவதற்காகவும் வரும். இது கொஞ்சம் குறைப்பதற்காக வந்தது அப்படி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இதுக்கு ஒரு சரியான ஒரு வேறுபாட்டை சொன்னீர்கள். இது இந்த இடத்தில் அது குறைத்து தான் இருக்கிறது. அது சொல்லிசை அலைப்படையாக வருவதனால் அந்த தழுவி என்பதனுடைய அந்த வடிவத்தை இது கொஞ்சம் குறைத்து விடுகிறது. ஈரசையை ஓரசையாக ஆக்கி விடுகிறது. ஈரசையை ஓரசையாக ஆக்கி வந்து நிற்கிறது இந்த அளபடை. இதில் ஆனால் எது அளபெடுத்திருக்கிறது என்றால் அந்த ழி, அது கொஞ்சம் நீண்டு ஒழிக்கிறது. அதனால் இது அளபடை என்ற சொல்லுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அளபடை என்றாலே கொஞ்சம் நீளுவது தான், அளபு எடுத்தல். கொஞ்சம் அது கூடுதலாக போவது தான் அளவு எடுத்தல் என்பதை அந்த மாதிரி பார்க்கும்போது அங்கு அந்த வேலையை அந்த ழகர இகரம் ஏற்றிருக்கிறது. ழி என்று வருகிறது, தழுவி கொண்ட என்று வருகிறது. சரிங்க, வேற சந்தேகம் இல்லைன்னா அடுத்த பாடல் போகலாம். அடுத்த பாடல். இதுல என் முன்னே என்பது என் முன்னே, அது அது அந்த இடத்துல முற்று பெற்று விடுகிறது. என் முன்னே, அவன் என்னுடைய அண்ணன் தான். முன் என்பது முன் முற்பிறந்தவனாகிய அண்ணனை குறிக்கக்கூடிய வார்த்தையாக வருகிறது. இப்போது பரதன் எழுந்து போகிறான், அந்த கங்கு கரையை நோக்கி போகிறான். பரதன் இந்த பக்கம் பக்கம் இருக்கிறான், அவன் அந்த பக்கம் இருக்கிறான். குகன் கங்கையின் வடகரையை ஒட்டி வந்து விடுகிறான். பரதன் தானே எழுந்து வந்து விடுகிறான். இருந்த இடத்திலேயே இருக்காமல், அவனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிடாமல், அவனே எழுந்து அந்த கரைப்பகுதிக்கு வந்து விடுகிறான். அதற்கப்பால் போக வேண்டுமென்றால் ஓடத்தின் துணை தேவை. எனவே அந்த கரையில் வந்து அவன் நிற்கிறான், தெற்கு கரையில் வந்து நிற்கிறான். வடக்கு கரையில் வந்து அவன் நிற்கிறான். யார்? பரதன் நிற்கிறான். அங்கு குகன், தெற்கு கரையில் நிற்கக்கூடிய குகன் இவனை பார்க்கிறான், பரதனை பார்த்தவுடன் அவனுடைய அபிப்பிராயம் அனைத்தும் மாறிவிடுகின்றன. முன்பு பரதனை குறித்து எதிர்மறையாக கொண்டிருந்த அபிப்பிராயங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகி விடுகின்றன. பரதனுடைய தோற்றம் அவனுக்குள்ளாக கனப்பொழுதில் கருத்து மாற்றத்தை உருவாக்கி விடுகிறது. அண்ணனை தொலைத்து கட்டுவதற்காக வந்திருக்கிறான் இந்த பரதன் என்று குகன் முதலில் நினைத்தான். இவ்வளவு கூட்டத்தோடு வந்திருக்கிறான் என்றால் போர் தொடுத்து வருகிறான் என்று அவன் நினைத்தான். எனவே கோபப்பட்டான். எனவே தன் படையை திரட்டினான். ஆக்ரோஷத்தோடு கங்கையின் தென்கரையில் வந்து நின்றான். இப்போது பரதன் அந்த தெற்கு கரையோர வந்தவுடன் அங்கு வடக்கு கரையில் நிற்கக்கூடிய குகனினுடைய பார்வையில் அவன் படுகிறான். பரதனை பார்த்தவுடன் குகனுடைய அபிப்பிராயம் அனைத்தும் மாறிப்போய் விடுகின்றன. ஏனென்றால் போருக்கு வரக்கூடியவனுடைய நிலையில் பரதன் இல்லை. போரிடக்கூடியவர்கள் அதற்கான உடைகளுடன் யுத்த சன்னத்தர்களாக மாறி வருவார்கள். யுத்தம் பூணுவதற்கு ஏற்ப கவசங்கள் எல்லாம் பூண்டு கொண்டு, ஆயுதங்களை எல்லாம் தரித்து கொண்டு, அம்பு புட்டில்களை எல்லாம் பூட்டி கொண்டு வருவார்கள். அப்படி வரவில்லை. சரி, சாதாரண ராஜ தோற்றத்துடன்வாவது வந்திருக்கிறானா? போரிடும் நோக்கத்துடன் வரவில்லை. சாதாரணமாக அண்ணனை பார்ப்பதற்காக ஒரு நாட்டின் ராஜா என்ற அடிப்படையில் பரதன் வந்திருக்கிறானா என்று பார்த்தால் அவ்விதமாகவும் அவன் இல்லை. ராஜரீக உடை எதுவும் பரதனுடைய மேனியில் இல்லை. பரதனும் ஒரு ஆண்டி கோலத்தில் வந்து நிற்கிறான். மர உரி தரித்து வந்து நிற்கிறான். தவக்கோலம் பூண்டு வந்து நிற்கிறான். இந்த பரதனுடைய தோற்றத்தை பார்த்தவுடன் கூர்த்த புத்தி உடைய குகனுக்கு எல்லாம் புரிந்து விடுகிறது. பரதன் எப்படிப்பட்டவன் என்பதை உடனே புரிந்து கொள்கிறான் குகன். எனவே அவன் அதை புரிந்து கொண்டவுடன் அந்த குகனிடத்து என்ன நடந்தது, குகனுடைய மெய்ப்பாடு என்னவாக அமைந்தது என்பதை இங்கு கம்பர் இந்த பாடலில் சொல்கிறார். வற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையில் மதியென்ன நகையுழந்த முகத்தானை கற்கனிய கணிகின்ற துயரானை காண்ணுற்றான் விற்கையின் நின்றிடைவீழ விம்முற்று நின்றொழிந்தான். அதற்கு முன்பு சென்ற பாடலில் ஒரு முக்கியமான ஒன்றை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். சென்ற பாடலுக்கு கொஞ்சம் தூரம் போங்கள். அந்த பாடலிலும் அந்த எதுகை கவனிக்கத்தக்கது. தன் முன்னே, மண் முன்னே, என் முன்னே என்றெல்லாம் வருகிறது. இடையில் சொல் முன்னே என்று எதுகை மாறிவிட்டது போல் தோன்றுகிறது. அதுவும் பிரித்து பதிப்பித்ததனால் அவ்வாறு தோன்றுகிறது. அந்த சொல் முன்னே என்பதும் சேர்த்து எழுதும் போது புணர்ச்சி விதியின்படி சொன் முன்னே என்று சேரும். சொன் முன்னே இல் என்பது இன்னாக மாறிவிடும். அப்படி மாறிவிட்டால் எல்லாமே எதுக்கு சரியாகிவிடும். தன் முன்னே, சொன் முன்னே, மண் முன்னே, என் முன்னே என்று பாரிவும். அதுவும் முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்த பாடலுக்கு எடுத்துக்கலாம். வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையின் மதியென்ன நகையுழந்த முகத்தானை கற்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான் கண்ணுற்றான் கண்ணால் பார்த்தான் பரதனை கண்ணால் பார்த்தான். இதுவரைக்கும் இந்த பாடல் சொல்லக்கூடிய இந்த மூன்று அடிகளிலும் பாடல் சொல்லக்கூடியது அதுதான், பரதனை பார்க்கிறான். அந்த பரதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதைத்தான் இந்த மூன்று அடியும் சொல்கிறது. அப்படிப்பட்ட பரதனை கண்ணுற்றான் குகன், கண்ணால் பார்த்தான். பரதன் எப்படி இருக்கிறான்? வர்க்கலையின் உடையவனாக இருக்கிறான், மாசடைந்த மெய் உடையவனாக இருக்கிறான், கலை இழந்த சந்திரனைப் போல நகை இழந்த முகத்தை உடையவனாக இருக்கிறான், கல்லும் கசிந்துருகும்படியான சோக வயப்பட்டவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட பரதனை கண்ணுற்றான் குகன் என்று சொல்லுகிறார் கம்பர். அப்படி கண்ணுற்றவுடன் குகனுடைய நிலைமை என்னானது என்றால், விற்கையின் இன்று இடை வீழ விம்முற்று நின்று ஒழிந்தான். விற்கையின் இன்று இடை வீழ, அந்த பரதனை பார்த்து கொண்டே வருகிறான். அந்த கரையில் இருந்து நெருங்கி வருகிறான், அந்த நதிக்கரை ஓரத்துக்கு வருகிறான். சற்று தள்ளி நின்றவன் நன்றாக பார்ப்பதற்காக அந்த தெற்கு கரை ஓரம் நெருங்கி வருகிறான். வடக்கு கரையில் நிற்கின்ற இந்த பரதனை நன்றாக பார்ப்பதற்காக, அப்படி அவன் நெருங்கி வர வர பரதனுடைய தோற்றம் அவன் கண்ணுக்கு நன்றாக தெரிய ஆரம்பிக்கிறது. பரதன் தவக்கோலம் பூண்டுபவனாக வந்திருக்கிறான் என்பது தெரிந்தவுடன் அவனை எதிர்த்து அம்பு பிரயோகிப்பதற்காக பூட்டப்பட்ட வில்லை ஏந்தியவனாக இருந்த அவன் கையில் இருந்து அந்த வில் தானாக நடுவழியில் விழுந்து விடுகிறது, அப்படியே போட்டு விடுகிறான். இந்த திரைப்படங்களில் எல்லாம் சில காட்சிகளில் காட்டுவார்கள், ஒருவரை கொலை செய்வதற்காக கத்தியோடு வருவார்கள். அங்கு அதாவது தவறான எண்ணத்துடன், நமக்கு எதிரி இவன் தான் என்று தவறான எண்ணத்தோடு கத்தியை பிடித்து கொண்டு ஓங்கி கொண்டு வருவார்கள். அந்த வரம் வந்து குத்தக்கூடிய நேரத்தில் அங்கு அவர் பேசி கொண்டிருக்கிற வாசகம் அவர் தவறு செய்தவர் அல்ல, அவர் நல்லவர் தான் என்று இவருக்கு தெரிய வரும். கொலை செய்ய வருபவருக்கு உடனே அப்படியே கத்தி கீழே விழுவது போலெல்லாம் காட்சி அமைத்திருப்பார்கள். இந்த காட்சியெல்லாம் ஏற்கனவே கம்பர் அமைத்து விட்டார். வருகிறான் குகன், வருகிறான், பரதனுடைய தோற்றத்தை பார்க்கிறான், வில்லை அவன் வளைத்து யுத்த சன்னத்தனாக அவன் வந்து கொண்டு இருக்கிறான். கையில் வில்லை தாங்கி கொண்டு வருபவன் பரதனுடைய தோற்றத்தை பார்க்கும்போது தானாகவே அந்த வில் கீழே விழுந்து விடுகிறது. வில்லை கீழே போட்டான் என்றெல்லாம் சொல்லவில்லை, இடை வீழ அது வில்லின் செயலாகவே இருக்கிறது, அது தானாக விழுந்து விடுகிறது. பரதனை பார்த்தவுடன் குகனுடைய நிலை தன்னை மறந்த ஒரு நிலையாக ஆகிவிடுகிறது. அது தானாக கையில் இருந்து கீழே விழுந்து விடுகிறது. வில் வில் கையின் நின்று இடை வீழ விம்முற்று நின்று ஒழிந்தான், அப்படியே விம்மிதம் அடைகிறான், நெஞ்சடைத்து போகிறது, அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுகிறான். இவனை குறித்து நாம் இப்படி தப்பாக நினைத்து விட்டோமே என்று அவன் நெஞ்சு அடைத்து விடுகிறது. விம்முதல் அப்படியே சில நிலைகளில் அந்த விம்மும் நிலை, எது செய்வது என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்று தெரியாத செயலற்ற நிலை, விம்மு நிலை, மனம் அப்படியே அன்பு உணர்ச்சி, சோக உணர்ச்சி, ஆற்றாமை உணர்ச்சி என்று எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் உள்ளாகி அப்படி விம்மும் அந்த நிலையை சில நேரங்களில் நாம் வாழ்க்கையில் அடைவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இங்கு குகன் அடைகிறான். அப்படி விம்முற்று நின்று ஒழிந்தான், நின்றான் என்று சொல்லவில்லை, நின்று ஒழிந்தான் என்று சொல்கிறான். அப்படி நின்று விடுகிறான், செயலற்று விடுகிறான், ஸ்தம்பித்து விடுகிறான் என்று சொல்வதற்கு அந்த ஒழிந்தான் என்பதையும் சேர்த்து சொல்கிறார். ஒழிந்தான் என்பதை பிரித்து பார்க்கக்கூடாது. இங்கு ஒழிந்தான், ஒழிந்து போனான் என்றெல்லாம் தனித்து பொருள் பார்க்கக்கூடாது. நின்றொழிந்தான், அது ஒரே சொல்லாக வருகிறது. அப்படியே ஸ்தம்பித்து விட்டான் என்ற பொருளை தருகிறது. விம்முற்று நின்று ஒழிந்தான், வில்லு கையில் இருந்து விழுந்து விடுகிறது. விம்மிதம் உற்றவனாக அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறான். பரதனை பார்க்கிறான், ஸ்தம்பித்து நிற்கிறான். இதுதான் இந்த பாட்டு சொல்லக்கூடிய காட்சி. அந்த பரதன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதை முதல் மூன்று அடிகள் வர்ணிக்கின்றன. வர்க்கலையின் உடையான். வர்க்கலை என்பது மர உரியை குறிக்கிறது. கலை என்றால் பொதுவாக ஆடை என்ற பொருளில் வரக்கூடிய ஒரு சொல் அது. கலை என்றால் ஆடை. இந்த பாடல் கலைமகள் துதி ஆகிய ஒரு பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கலைமகள் எல்லாமே வெள்ளை வண்ணத்தில் தரித்திருக்கிறாள், வெள்ளை தாமரையில் அவள் வீற்றிருக்கிறாள் என்பதை குறிக்கக்கூடிய விதமாக அமைந்த பாடல் அது. வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள், வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்ற பாடல் அது. அதில் வெள்ளை கலை உடுத்தி என்று சொல் வருகிறது. அங்கு கலை என்பது ஆடையை குறிக்கிறது. கலைமகள் வெள்ளாடை தரித்திருக்கிறாள் என்பதை குறிக்கக்கூடியதாக அந்த சொல் அங்கு வந்திருக்கிறது. இங்கு கலை என்பது ஆடைதான். அதற்கு ஒரு அடையாக வர்க்கலை என்று வருகிறது. அது மர உரை, மரப்பட்டையால் ஆன ஆடையை குறிப்பதாக வருகிறது. இந்த வர்க்கலை என்பது அரிதாக சில இடங்களில் வரக்கூடிய வார்த்தையாக வருகிறது. இதே கம்பராமாயணத்தில் பின்னால் சூர்ப்பனகை படலத்தில் சூர்ப்பனகை சொல்வதாக ஒரு வாசகம் வரும். இவர்கள் வர்க்கலை தரித்திருக்கிறார்கள் இந்த அழகர்கள். இவர்கள் இந்த மர உரியை தரிப்பதற்கு, இந்த வர்க்கலையை தரிப்பதற்கு இந்த வர்க்கலைகள் என்ன தவம் செய்தனவோ என்று சொல்கிறார். இவர்கள் தவ ஆடையை உடுத்திருக்கிறார்களே, இவர்கள் தவம் ஆடை உடுத்துவதற்கு அந்த தவ ஆடை என்ன தவம் செய்ததோ என்று அவள் சொல்லுகிறாள். ஆக வர்க்கலை என்றால் மர உரி என்று பொருள். வர்க்கலையின் உடையானை, மர உரியாகிய உடையை தரித்திருப்பவனை, மாசடைந்த மெய்யானை, அவனுடைய உடம்பை மாசடைந்து போய் இருக்கிறது, அலங்கோலமாக இருக்கிறது. பொதுவாக அரச குடும்பத்தில் இருப்பவர்கள் வெளியே வரும்போது ஒப்பனைகள் செய்து கொண்டு வருவார்கள். நகைகள் பூண்டு கொண்டு, மாலைகள் அணிந்து கொண்டு, மகுடங்கள் தரித்து கொண்டு, பார்ப்பதற்கே ஒரு ஆடம்பர தோற்றம் அவர்களிடம் காணப்படும். பளிச்சென்று இருப்பார்கள். ஆனால் இங்கு பரதன் மாசடைந்த உடல் உடையவனாக இருக்கிறான். காரணம், அவன் சென்ற இரவெல்லாம் புழுதியில் அமர்ந்திருந்தான். அண்ணன் எந்த இடத்தில் துயின்றானோ அதற்கு பக்கத்தில் அவன் இருந்தான் என்ற செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்படி புழுதியில் இருந்தவன், தன்னை ஒப்பனை செய்து கொள்வதற்கு மறந்து போனவன், அன்றாடம் ஒப்பனை செய்தால்தான் இந்த மேனி மாசடையாத மேனியாக இருக்கும். ஆனால் இப்போது இவன் கவலை தோய்ந்தவனாக இருப்பதனால், பெரும் சோக வயப்பட்டவனாக, எல்லாவற்றையும் மறந்து விட்டவனாக இருப்பதனால், தன்னை அலங்கரிக்க எண்ணமே எழாதவனாக, அவற்றில் ஆர்வமே செல்லாதவனாக இருப்பதனால், மாசடைந்த மேனியனாக அவன் இருக்கிறான். மாசடைந்த மெய்யான். மெய் என்பது உடலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மெய், மாசடைந்த மெய்யானை, அழுக்கு படிந்த மேனியை உடையவனை, நற்கலையில் மதி என்ன நகை இழந்த முகத்தானை. அவன் முகத்தில் புன்னகை இல்லை, பொலிவில்லை. நகை என்பதற்கு இரண்டு பொருள் இருக்கிறது. நகை என்பது புன்னகையையும் குறிக்கும், பொலிவு என்ற பொருளும் தரும். இங்கு இரண்டு பொருளும் எடுத்துக்கொள்ளலாம். அவன் முகத்தில் பொலிவு இல்லை என்றும் எடுத்துக்கொள்ளலாம், புன்னகை இல்லை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பொலிவு இல்லாது போன முகத்தை உடையவனாக அவன் இருக்கிறான். அதற்கு ஒரு ஓமானம் சொல்கிறார். அவன் முகத்தில் பொலிவற்று போனதற்கு ஒரு ஓமானம் சொல்கிறார். கலை இல்லாத மதி என்ன என்று ஓமை வருகிறது. மதி என்ன என்றால் மதியைப் போல என்ற அர்த்தம். என்ன என்பது போல என்ற பொருளில் வருகிறது. மதி என்ன முகத்தான், சந்திரனை போன்ற முகத்தான், கலை இல்லாத சந்திரன் போன்ற முகத்தான். சந்திரன் பூர்ணச்சந்திரனாக இருக்கும் போது, பௌர்ணமியில் சந்திரனை பார்த்தால் மிக்க பொலிவுடையதாக இருக்கும். அந்த பௌர்ணமியில் கலை அனைத்து நிரம்ப பெற்றிருக்கும் சந்திரன். மொத்தம் சந்திரனுக்கு 16 கலைகள். கலைகள் என்பது சந்திரனுடைய அந்த கூறுகள். அது தேய்ந்து வளர்கிறது அல்லவா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கூறு குறைந்து கொண்டே வந்து 15வது நாள் 15வது கூறும் குறைந்து 16வது நாள் அது முற்றிலும் எந்த கூறும் இல்லாத ஒரு நிலையை அடைந்து விடும், அமாவாசையாக ஆகிவிடும். அதை போல அடுத்து வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு பகுதியாக வளர்ந்து, ஒரு கூறு, இரண்டு கூறு, மூன்று கூறாக வளர்ந்து அப்படியே 16 கூறுகள் வளரப்பெற்று, அந்த 16வது கூறும் வளர்ந்த பிறகு அது பௌர்ணமி சந்திரனாக பொழியும் என்று இலக்கியங்களில் சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. இங்கு கலை இல்லாத மதி, எல்லா கலையும் இழந்து கடைசியில் ஒற்றை கலையோ அல்லது அந்த ஒற்றை கலை கூட இல்லாத ஒரு சந்திரன் எப்படி இருக்குமோ அப்படி பொலிவில்லாத முகத்தை உடையவனாக இருந்தான். நற்கலை இல் மதி, அதை பிரித்து பொருள் பார்க்க வேண்டும். அழகான கலைகள் இல்லாத மதி, இல் மதி, இல்லாத மதி. அதாவது கலையெல்லாம் ஒவ்வொன்றாக குறைந்து அற்றுப்போன மதி, கலை அற்றுப்போன மதி. நற்கலை இல்லாத மதியைப் போல பொலிவில்லாதிருந்த முகத்தை உடையவன், முகத்தை உடையவனாகிய அந்த பரதனை, கற்கனிய கணிகின்ற துயரானை, துயரை உடையவன் துயரான். அந்த துயர் என்ற வார்த்தையிலிருந்து அந்த துயர் உடையவன் சுட்டப்படுகின்ற அந்த ஆண்பால் சொல் வருகிறது. துயரான், துயரை உடையவன். அவன் எப்படிப்பட்ட துயரம் என்றால் கல் கனிய கனிகின்ற துயர். கல் பார்த்தால் கூட இவன் படுகின்ற இந்த வேதனையை பார்த்து அதுவும் கனிந்து போய்விடுமா? கற்கனியை கனிய, கல்லும் கனியும்படி கனிகின்ற துயரான். முதலில் கற்கனிய என்பது கல் கனிதல், கல்லும் அப்படியே குழைதல், குழைதல் அப்படியே அப்படியே உருகுதல் என்ற பொருளில் வருகிறது. கல்லும் குழையும்படியான கனிகின்ற துயரை உடையவர். அடுத்து வரக்கூடிய கனிகின்ற என்பது முதிர்தல் என்ற பொருளில் வருகிறது. முதிர்ந்த, மிகுகின்ற துயரை உடையவர். பழம் கனிதல் என்பது பழம் அப்படியே முதிர்ந்து முதிர்ந்து வருகின்ற நிலையைத்தானே நமக்கு சொல்லுகிறோம். இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பழம் கொஞ்சம் கொஞ்சமாக முதிரும் போது கடைசியில் கனிகிறது, கனிந்து பழுத்து விடுகிறது. ஆக அந்த கனிதல் என்பதே முதிர்தல் என்பதை குறிப்பதுதான். எனவே கனிகின்ற துயர் என்பது முதிர்ந்த துயரை உடையவன், மிகு மிகுந்தியான துயரை உடையவன் என்ற பொருளை தருகிறது. கல்லும் கனியும்படியான மிகுதியான துயரை உடையவனாக இருக்கின்ற அந்த பரதனை கண்ணுற்றான், குகன் கண்ணுற்றான். கண்ணுற்றவுடன் அவனுடைய நிலை என்னவானது என்றால், அவன் கையில் இருந்து வில் கீழே விழுந்தது. அவன் அப்படியே விம்மிதமுற்று ஸ்தம்பித்து நின்றான். குகன் அப்படியே அசைவற்று நின்றான் என்று இந்த பாடல் சொல்கிறது. இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏன் முதல் வரியில் அந்த இரண்டு வார்த்தைகள் கொஞ்சம் முதல் முறை படிக்கும் பொழுது வித்தியாசமாக இருந்தது. மாசடைந்த மெய்யானை, அதாவது மெய் என்றால் சில இடம் உடம்புன்னு சொல்லலாம், சில உண்மை உண்மை அப்படின்ற வார்த்தையில் சொல்லலாம் மெய். ஆமா, உண்மை என்ற பொருளிலும் கயிர் வரும். ஆமா, மாசடைந்த மெய் அப்படின்னு சொன்னது வந்து கொஞ்சம் அது முதல் படிக்கும் பொழுது, அதாவது ஒரு ஆ இரண்டு சொற்கள் வித்தியாசமாக இருந்ததுன்னு சொல்லலாம். சரியா சரி. அது அதாவது மெய் இல்லாதது தான் மெய். இது ஆன்மீகத்தினுடைய நமது இந்திய தத்துவ மரபின்படி இந்த உடல் உண்மையானதல்ல, உடல் பொய்யானது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. இந்த தேகம் உண்மையானதல்ல, தேகத்துக்குள் இருக்கிற ஆத்மாதான் மெய்யானது என்று சொல்லக்கூடிய மரபு இந்திய தத்துவ மரபு. ஆனால் உண்மை இல்லாத இந்த மெய்யிக்குத்தான் மெய் என்று, மெய் இல்லாத இந்த மெய் உடம்புக்குத்தான் மெய் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். அது சில நேரங்களில் எதிர்மறை பெயரை சூட்டுவார்கள். இடுகாட்டுக்கு நன்காடு என்ற ஒரு பெயர் உண்டு. அது எல்லாரையும் காவு வாங்கி உள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடியது, எல்லோரும் அழுது துடிக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்திற்கு நன்காடு என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அதே போல கொடிய பாம்பை நல்ல பாம்பு என்று சொல்லுவார்கள், நல்ல பாம்பு. சில சொற்கள் எதிர்மறையான ஒன்றால் ஒன்றுக்கு பயன்பட்டு வரும். அப்படித்தான் இந்த உடம்புக்கு மெய் என்ற வார்த்தை வந்ததும். மெய் இல்லாத ஒன்றை மெய் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு முரண்பாடாக, நகை முரணாக இந்த சொல் உடம்புக்கு சூட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது மெய் அல்ல. மெய் என்பது உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாதான் மெய். இது மெய் அல்ல, மெய் இல்லாத ஒன்று மெய் என்று சொல்லப்படுகிறது. ஒரு திரைப்பட பாடல் கூட நீங்கள் கேட்டிருப்பீர்கள். வாழ்வே மாயந்தன. ஆமாம், பரவாயில்ல, நீங்கள் உடனே நினைத்து உடனே பிடித்து விடுகிறீர்கள். நீங்கள் மெய் நிறைய என்ற திரையிசை கேட்பீர்கள். மேனியை யார் சொன்னது? மெய் என்ற வாழ்வே மெய்யை மாயம். யார் எஸ், சொன்னது? ஆமாம், அந்த பாடலில் இடையில் அந்த வரி வரும். மெய் என்று மெய்னியை யார் சொன்னது? மெய்யில் மெய்யற்ற ஒன்றை மெய் என்று சார். சொல்லியிருக்கிறார்களே என்று அந்த நாயகன் பாடுவது போல அந்த பாடல் வரும். ஆக இது ஒரு முரண்பாடான ஒரு சொல்லுதான். மெய் இல்லாத ஒன்றுக்கு மெய் என்ற ஒரு பெயர் வைத்தது. அது அது ஆனா சரி. தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்து, அந்த இடத்துல அந்த மெய் என்பது உடல், என்ன காங்கா சாங்கா யா, ஆமாம், அங்கே அது அது மெய், அதாவது ஆமாம் உடல் எழுத்து ஆமாம் இல்லையா, ஆமாம் உயிரெழுத்து மெய்யெழுத்து, உயிரெழுத்து உயிர் மெய். ஆமாம் மெய்யெழுத்து. ஆமாம் நான் சொல்ல வந்தது எப்படின்னா, அதாவது மாசில்லாதவர்களை மெய்யானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவன் மாசில்லாதவன், அதனால மெய்யானவன், உண்மையானவன். ஆனால் மாசடைந்த மெய்யான் அப்படின்னு ஓ, சொன்னது, அப்படி எடுத்துக்க கொண்டீங்க. சரி சரி சரி சரி. அதாவது மாசடைந்த, அதாவது இவர் மாசுனா உள்ள, அது உள்ளத்தளவில் தானே நம்ம அதை சொல்கிறோம். மாசு இல்லாதவர்கள் மெய், மெய் மெய்யானவர்கள் என்று ஒருவரை சொல்லுகிறோம் என்றால் அது உள்ளத்து மாசு இல்லாதவர்களைத்தான் சொல்லுகிறோம். இங்கு பரதன் உள்ளத்து மாசு அடைவதற்கு அடையவே இல்லையே. அவன் அடையாத தூயவன் அல்லவா? எனவே அவன் உள்ளத்தில் மாசடைந்தான் என்று சொல்வதற்கு அங்கு இடமே இல்லை. உடலில் மாசு தான் அவனை வந்து சேருமே தவிர உள்ளத்து மாசு அவனை சேருவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. எனவே இங்கு அது உடலை குறிப்பது தான் 100% பொருத்தமான ஒன்றாக வருகிறது. ஐயா, இன்னொரு கேள்வி ஐயா. முதல் சீர சொல்ல வந்து வற்கலையின் உடையானைன்றதுல வந்து இரண்டு கேள்விகள் எனக்கு. அந்த வற்கலையினே வந்து உடைன்னு சொல்றீங்க ஐயா? வற்கலை அடுத்து என்றால் மர உரி, ஆமாம், மரப்பட்டை. அதுல ஆமாம், கலை என்பதே ஆடைதான். அதாவது சில நேரங்களில் அந்த உடையை அந்த உடையாகிய உடையை பூண்டு இருக்கிறான் என்று சேர்த்து சொல்லுவோம்ல, அதே போல வருகிறது. வற்கலையாகிய உடைய உடையவன், இப்போது பட்டுடையாகிய உடையை உடைத்திருக்கிறான் என்று சொல்வது போல. பட்டுடை என்பது ஒரு தனிப்பெயர், அது அந்த ஆடைக்கு பெயர் பட்டுடை. பட்டுடையாகிய உடை அணிந்திருக்கிறான் என்று சொல்வது போல இது வந்திருக்கிறது இந்த சொற்றோட. தெரியும். உண்மைதான், கலை என்பதே உடைதான். ஆனால் இங்கு வர்க்கலை என்பது அது மர உரி என்ற மாத்திரம்தான் வருகிறது. வர்க்கலை என்றால் மர உரி, அவ்வளவுதான். அதுவே ஒரு ஆடை தான், மர உரியாகிய ஆடையைத்தான் அது குறிக்கிறது. அது அந்த மர உரியால் செய்யப்பட்ட ஆடையைத்தான் அந்த வர்க்கலை என்பது குறிக்கிறது. அந்த வர்க்கலையாகிய உடைய உடையவன் என்று வருகிறது, சேர்ந்து வருகிறது. தெரியும். அது வர்க்கலையை வந்து பிரித்து கூற முடியுமா? அது பொதுவாக அது தமிழ் சொல் அல்ல, அது வட சொல் என்று சொல்லுகிறார்கள். வல்கலா என்பதுதான் தமிழில் பற்களை என்று வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். வல்கலா என்ற வடசொல்லினுடைய திரிபு வடிவம்தான் வற்கலை என்று சொல்கிறார்கள். சிலர் இல்லை, அது தமிழ்தான், கலை என்பது தமிழ் ஆடையை குறிக்கக்கூடிய தமிழ் சொல்லுதான், அது ஒரு வன்மையான வெறுமையான ஒரு ஆடை என்பதனால் அது வற்கலை என்று வந்திருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் வல்கலா என்று வருகிறது இந்த மர உரியை குறிப்பதற்கு. அதனுடைய திரிபு வடிவம்தான் இது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். தமிழ் முறைப்படி பார்த்தால் பிரிக்கலாம், வல் வன்மையான ஆடை, அதாவது மற்ற ஆடைகளெல்லாம் மென்மையாக இருக்கும், பட்டுடை அல்லது மிக மென்மையான பருத்தி உடை என்றெல்லாம் மென்மையாக இருக்கும். இது மரப்பட்டை, இதை அணிந்தால் மேனியை உறுத்தும், கொஞ்சம் வன்மையானது. அதனால் வன்மை கூட்டல் கலை சேர்ந்து வற்கலை ஆயிற்று என்று எடுத்துக்கொள்ளலாம். சரிங்க. ஐயா, வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாமே, நேரம் ஆ, முடிவடை. முடித்துக்கொள்ளும், முடித்துக்கொள்ளும். பரதனை பற்றி 3 அடிகளில் வரிசைப்படுத்தி சொல்கிறார். வற்கலையின் உடையான், மாசடைந்த மெய்யான், நகையுழந்த முகத்தான், கற்கனிய கணிகின்ற துயரான், இப்படிப்பட்டவனை கண்ணுற்றான். யார்? குகன். அவன் குகன் பார்க்கிறான். பார்த்தவுடன் குகனுக்கு என்ன நடக்கிறது? அவனுடைய கையில் இருந்து வில் கீழே விழுகிறது. அவன் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறான், மனம் விம்மி அப்படியே நிற்கிறான். என்ன செய்வது என்று தெரியாத திகைப்பு நிலை. அவன் தவறுதலாக முன்முடிவு செய்து விட்டதனால் வந்த குற்ற உணர்வு, பரதனை பார்த்தது பரதனை தவக்கோலத்தில் பார்த்ததனால் வந்த ஒரு விதமான புல்லரிப்பு, எல்லாம் சேர்ந்து அவன் ஒரு விதமான செயலற்ற நிலைக்கு ஆளாகிவிட்டான். அதை ஒரே சொற்றொடரில் சொல்லுகிறார். விம்முற்று நின்று ஒழிந்தான் என்று சொல்லுகிறார். எல்லோரும் ஒரு சரி, முறை பாடல்களை கேளுங்கள். ஒழிந்தான், நின்று ஒழிந்தான் அப்படின்னு சொன்னாமா? அது முதலிலேயே சொல்லிவிட்டேனே, அதை பிரித்து பார்க்கக்கூடாது, அது ஒரே சொல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அப்படியே நிற்கிறான், அதை சொல்வதற்கு அந்த ஒழிந்தான் என்பது அங்கு துணை வினையாக வருகிறது தவிர அது தனி வினையாக வரவில்லை. இப்போது துணை வினை தனி வினை என்று இரண்டு இருக்கிறது. கொடுத்து போனான் என்பதே அந்த அர்த்தத்தை சொல்லிவிடுகிறது, புத்தகத்தை கொடுத்து போனான் என்று. அதுபோல அதனோடு விடுதல் என்ற ஒரு துணை வினையை சேர்த்து கொடுத்து விட்டு போனான் என்று சொன்னாலும் அதே பொருளை தான் தருகிறது. அங்கு அந்த விடு என்ற துணை வினை கொஞ்சம் அந்த அந்த வாக்கியத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறது. அந்த விடு என்ற துணை வினையை நாம் பல இடங்களில் பயன்படுத்துவோம். பேசிவிட்டு சென்றான் என்று சொல்லுகிறோம், அது இயல்பாக பேசிவிட்டு போனான், பேசி போனான், அவ்வளவுதான் அர்த்தம். அதை நாம் பிரித்தால் பேசி விட்டு போனான் என்று பிரித்து அங்கு பார்ப்பதில்லை, பிரித்து பார்த்தால் அதற்கு வேறு அர்த்தம், விட்டு போனான் என்று வேறு அர்த்தம் வந்துவிடும். அப்படி அங்கு நாம் அதை பிரிக்க மாட்டோம். அதை அந்த விடுதல் என்ற துணை வினையை சேர்த்தே பல இடங்களில் நாம் பயன்படுத்துவோம். அங்கு நாம் பிரித்தோம் என்றால் அது வேறு பொருள் வந்துவிடும். அவன் சொல்லிவிட்டான், கொடுத்து விட்டான், அப்போ அவர் கொடுத்து விட்டார், கொடுத்து விட்டார் என்றால் கொடுத்தார் என்பதோடு நிற்கிறது அது பொருள். கொடுத்து விட்டார் என்று பிரிக்கும்போது அவர் கொடுத்து விட்டார், அதோடு எதையோ ஒன்றை விட்டுவிட்டார், அதோடு நம்ம சம்பந்தத்தை விட்டுவிட்டார் என்ற பொருளும் அங்கே வந்து விடுகிறது அதை பிரிக்கும் போது. ஆனால் அதை பிரிக்கணுமா வேண்டாமா என்பதை அங்கு என்ன நடந்தது என்பதை வைத்து தான் நாம் தீர்மானிக்கிறோம். பெரும்பாலான இடங்களில் அந்த விடுதல் என்ற துணைவினை ஒட்டியே வரும், நாம் பிரிக்க மாட்டோம். அதை போல தான் இங்கு ஒழிதல் என்ற துணைவினையும் நின்று என்பதோடு சேர்ந்தே வருகிறது. அப்படியே நின்று விட்டார், அவ்வளவுதான், நின்று விட்டார் என்ற பொருளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறான், நின்று விட்டான். அந்த ஒழிதல் என்ற சொல் அங்கு விடுதல் என்ற பொருளில் வருகிறது, அந்த துணைவினை பொருளில் வருகிறது. சரி, அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான், அதுதான் அதனுடைய பொருள். நன்றி.